அழகே. அடிவானம் சிவந்தாலும் கொடிப்பூக்கள் பிளந்தாலும் உனை போல இருக்காது அழகே. அடிவானம் சிவந்தாலும் கொடிப்பூக்கள் பிளந்தாலும் உனை போல இருக்காது அழகே. அழகே அழகே வியக்கும்